எல்லாரும் சொன்னவங்க கதிரவன் விடு, சொல்லி செய்யலும் வழி சரியே வராது. உண்மைய பாடி எங்க யாருக்கு காட்ட போற, மெயின் ஸ்ட்ரீமில் பாட்டு விடு, அப்பதான் காசு வரும். அந்த பேச்ச கேட்டு விட்டேன் வெறி புள்ளி, மெயின் ஸ்ட்ரீம் ஆல்பம் அது இப்ப வேற தெரி. இருந்தாலும் உணர்ந்த நிதி இல்லை என் வள்ளி, ஈழத்தை எண்ணி பார்த்தா நெஞ்சுக்குள்ள வெள்ளி. இருந்து எழுதி நண்பரலாறு, தமிழ் ஈழத்துக்கு ஆல்பம் விட்ட முதல் ஆளு. இப்ப எனக்கு தெரியும் சரியாரு நெறியாரு, ஆனா யாரண்டாலும் இந்த புள்ளி பண்ணியாது. நீங்க உண்மைய சப்போர்ட் பண்ண மறுக்குறீங்க, ஆனா சினிமாவை நக்கி நக்கி புள்ளைக்குறீங்க. மெயின் ஸ்ட்ரீமில் பாட்டு விட்ட துடிக்குறீங்க, நானும் மெயின் ஸ்ட்ரீமுக்கும் வருவன் என்ன செய்வீங்க. இந்த சீனுக்கு இப்ப நானும் எமன், என்ன தடுக்க குறுக்க வாரவன் எவன். மெயின் ஸ்ட்ரீமில் பாட்டு விட்டு ஓகே நான் மறுக்கல, ஆனா உண்மைய பாடி நான் எண்ட முறைக்கிற. 2009 முதல் எங்க எடை இருந்தீங்க, தலைவர் இருக்கும் போது மூச்சடக்கி பாட்டுத்தீங்க. இது கதை இல்ல நிஜம், தம்பி சொல்லு இப்ப யாருக்கு இங்க பயம். 2020 கதிரவன் காலடி, ஒரு தமிழ் தாயடி. ஒவ்வொரு போறேன்.